இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே. இஞ்சியீடு பழக மஞ்சச்சவா பழக கள்ளச்சீரி பழக மறக்க மனம் கூடுதில்லையே.